அக்காளில் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன். மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன். விரும்பியது எல்லோர்க்கும் நினைத்தது போலே மன வாழ்க்கை வாய்த்திடாது. எப்போதும் ஒரு மனை எண்ணிக்கவிட்டேன், இப்போது நான் அதை கண்டுபிடித்தேன். இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. புத்தால கொடுமையும் கூடி வருது, சந்தோஷ நெனப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. சொல்லாத உணர்வுகள் கூடும் பிடிவோரம் ஈரமாகும். பல்லாண்டு படித்திடும் ஊர் முழுதும் மஞ்சத்தாலி மார்பில் ஊஞ்சலட மாமனோட. இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால கொழுமையும் கூடி வருது, சந்தோஷம் நெனப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை